லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோ ஸ்துதேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூஜோ பூஜோ நமோ நமஹ. விஷுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ரானன பத்த தீட்சம் தயாநிதிம் ஜெகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. சர்வேபியஹ நமஸ்காரஹ. ரகுவீரகத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு 21வது சூர்ணிக்கை. இன்னிலிருந்து தொடங்கி அயோத்தியா காண்டத்தை பத்தி பார்க்கலாம். அயோத்தியா காண்டத்தினுடைய ஒரு அர்த்த சங்கிரகமாக சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகைகளை கொடுத்திருக்கார். அதுல முதல் சூர்ணிகை அயோத்தியா காண்டத்தில் பார்த்தால் மொத்தமாக ஒரு 6 சூர்ணிகைகள், 7 சூர்ணிகை இருக்கு. ராமாயணப்படி பார்த்தால் அயோத்தியா காண்டம் ரொம்ப பெருசு இருக்கிறதுலே. விசிஷ்டாத்வைதத்தினுடைய சாராம்சங்கள் எல்லாமே அயோத்தியா காண்டத்துல ரொம்ப ஸ்பஷ்டமாவே சொல்லப்பட்டிருக்குன்னு பெரியவாள் வர்ணிச்சிருக்கான். சுவாமி தேசிகன் அது எல்லாத்தையுமே அயோத்தியா காண்டம் மொத்தத்தையுமே சுருக்கி 21வது சூர்ணிகைகள்ல தொடங்கி 27வது சூர்ணிகைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார் நமக்காக. அவ்வளவு பெரிய விஷயத்த 7 சூர்ணிகைகள்ல பூர்த்தி பண்றாருன்னா அவருடைய கவிதா சாமர்த்தியம் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரண்ய காண்டத்தினுடைய முதல் சூர்ணிக்கையாக 28வது சூர்ணிக்கை தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா அப்படின்றது ஆரண்ய காண்டத்தினுடைய முதல் சூர்ணிக்கை. ஆகையினால இன்னு தொடங்கி 21வது சூர்ணிக்கை தொடங்கி 27வது சூர்ணிக்கை பர்யந்தம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அயோத்தியா காண்டத்தினுடைய ஒரு சங்கிரகமான விஷயங்களை, அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சங்கிரகமா எடுத்து சொல்றதாக இந்த சுவாமி தேசிகனுடைய கத்தியம் ரகுவீரனை பத்தி அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன போல அயோத்தியா காண்டத்துல ராமனுடைய குணங்கள் அதிகமாக பேசப்படுது. ஏகப்பட்ட குணங்கள் ராமன் விஷயமாக வேதம் சொல்றது மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி. இதெல்லாம் வேதவாக்கியம். இது எல்லாத்தையுமே இவர் நிரூபிச்சு காட்டுறார் ராமன் நமக்காக. இது அயோத்தியா காண்டம் எல்லாத்திலயுமே நம்ம பார்க்கலாம். அயோத்தியா காண்டம் முழுவதுமாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் பிராச்சீனத்துல ராமனை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லும்போது சொன்னா, த்ராதும் த்ரிலோகம் அபியோ வனமேவ பேஜே தம் ராகவம் குணக்கணிம் சரணம் பிரபத்யே. அந்த ராகவனை சரணமாக அடைகிறேன், குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கக்கூடிய அந்த ராகவனை நான் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த அண்ட சராச்சரங்களையும் காப்பாத்துறதுக்காக தான் வனத்துக்கு சென்று கஷ்டப்படுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சுவாமி தேசிகன் இந்த விஷயங்கள்லாம் சங்கலனம் பண்ணி இந்த சூர்ணிக்கையா கொடுத்திருக்கார். அதுல முதல் சூர்ணிக்கை அன்றுத்த பயமூஷி தகுதய பித்ருவசன பாலன பிரதிஜா வஜ்ஞாத யவ்வராஜ்யா. இது 21வது சூர்ணிக்கை. அன்றுத்த பயமுஷி தகுதய பித்ருவசன பாலன பிரதிஜாவஜாத யௌவராஜ்யா அன்றுத பயமுஷித மித்யாவச்சனத்தினுடைய பயத்தினாலே ஒரு அபகிருத்தமான ஹிருதய சித்தத்தை உடைய பித்ரு பிதாவான தசரத சக்கரவர்த்தியினுடைய வச்சன வார்த்தையினுடைய பாலன பிரதிஜா ரக்ஷணத்தினுடைய ஒரு பிரதிஜையாலே அவஜாத யௌவராஜ்யா ஒரு திரஸ்கரிக்கப்பட்ட யுவராஜ பட்டாபிஷேகத்தை யௌவராஜ்யத்தை உடையவனே அப்படின்னு சொல்லியிருக்கார் முதல் சூர்ணிக்கையினால். எவ்வளவோ விஷயத்த சங்கலனம் பண்ணி மொத்தத்தையும் உள்ள சுருக்கிட்டார். அவருடைய கவிதா சாமர்த்தியம் இங்க தெரிகிறது. அயோத்தியா காண்டம் ஆரம்பத்திலிருந்து ராமன் காட்டுக்கு போற பர்யந்தம் இந்த சூர்ணிக்கையினுடைய அர்த்தம். ஏன்னா திரஸ்கரிக்கப்பட்ட யுவராஜ்யத்தை உடையவனே அப்படின்னால் அடுத்தது காட்டு கிளம்பிட்டார்னு அர்த்தம். பட்டாபிஷேகம் நின்னு போயிடுத்து நீ காட்டுக்கு போலாம் அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சின்ற உடனே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நின்னு போயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவர் காட்டுக்கு தயாராயிட்டார் அப்படின்னு. இப்போ இந்த அன்றுத்த பயம் உஷித்த ஹிருதய பித்ருவச்சன பாலன ஏன் இந்த மாதிரி தசரதன் ராமன் காட்டுக்கு போகும்படியான ஒரு காரியத்திற்கு அவன் எப்படி காரியம் காரணமா ஆனான், தசரதன் எப்படி எந்த விதத்துல ஹேதுவானான் ராமன் காட்டுக்கு போறதுக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம இங்க பார்க்கலாம். யதா அவகாசம் நம்மள பார்க்கலாம். அயோத்தியா காண்டம் பூர்த்தியா ராமாயணத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ இப்ப நம்ம பாலகாண்டம் பார்த்தோம். பாலகாண்டம் சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராய பிரகாரம் கூடுமான பர்யந்தம் எல்லா கதையும் நம்மளால சொல்ல முடிஞ்சது. ஏன்னா பாலகாண்டம் ஓரளவுக்கு சின்னது. அயோத்தியா காண்டம் பூர்த்தியாக வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்டபடியும் கம்பராமாயணத்துல சொல்லப்பட்டபடி இல்ல மற்றவர்கள் சொன்னபடி நாம மொத்தமா சங்கலனம் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்தந்த சூர்ணிகைகள்ல சொல்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிகபட்சம் இந்த வாட்ஸ்அப்ல அடியன் செக் பண்ண பர்யந்தம் பார்த்தால் 16 MB வரைக்கும் தான் அனுப்ப முடியும்னு தோன்றது. ஏதோ அடியனுக்கு இந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் தெரியாது. அடியன் வித்யார்த்திகள் ஏதோ ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அதன்படி பார்த்தால் ஒரு 25 நிமிஷம் 26 நிமிஷம் சொல்லாம் போல் இருக்கு ஒரு சூர்ணிக்கைக்கு. அதுக்கு மேல முடியாது. அதனாலதான் அடியன் அவசரப்பட்டு ஒரு 26 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அடியன். அப்படி பார்த்தால் இந்த சூர்ணிக்கை அயோத்தியா காண்டத்தினுடைய முதல்ல இருந்து ஆரம்பிச்சு வருது. அயோத்தியா காண்டம் முதல் தொடங்கி அதிலிருந்து ராமன் காட்டுக்கு போற பர்யந்தம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அயோத்தியா காண்டத்துல முதல் ஸ்லோகம் பார்த்தால் கச்சதா மாதுல குலம் பரதேன ததா நகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா நீத பிரீதி புரஸ்கிருதா. வால்மீகி ஸ்லோகம் எப்படி எழுதுற பாருங்கோ, கச்சதா மாதுல குலம் பரதேன ததா நகா. பரதனும் அவனுடைய தம்பியா இருக்கக்கூடிய சத்ருக்னனும் பரதனின் மாமாவான கேகேயனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கான். தசரதன் கல்யாணம் பண்ணிட்டு பசங்கள் ஆயிடுச்சுன்னு வந்தால் கல்யாணத்துக்கு வந்த கேகேயன் ஒரு 2 நாட்கள் இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் கழிச்சு ஆயிடுச்சுட்டு போயிட்டான். அழைத்து கொண்டு சென்று அவாத்துல வச்சுட்டு இருக்கான். தாத்தா பாட்டி குட்டி குட்டி பசங்களை வச்சுட்டு சின்ன மாட்டு பொண்கள் சின்ன பேர குழந்தைகள் இவாளை வச்சுட்டு தாத்தா பாட்டி சௌக்கியமா பார்த்துட்டு இருக்கான். இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன, எல்லாமே தன் தேசம் தான் இல்லையா. அதனால அவன் அங்க இருக்க ராமனை விட்டு பிரியறதுன்றது கஷ்டம் இல்லையா. அதனால பரதனை விட்டு பிரியறது கஷ்டம் இல்லன்னு இங்க அர்த்தம் ஆகல. இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன, ரெண்டுமே தன் தேசம் தான், தாத்தா பாட்டியாத்துல வளர்றான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கான். அப்போ இங்க இருந்து பார்த்தால் இந்த கச்சதா மாத்துல குலம் பரதேன தத்தானகா, பரதன் போனா பரதனோட சேர்ந்து இவன் போயிருக்கானே, இது எப்படி முடியும்? சத்ருக்னன் பாபமே இல்லாதவன். ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய வியாக்கியானபடி பார்த்தால் இந்த ஸ்லோகம் பிரமாதமான ஸ்லோகம். ஸ்ரீ வைஷ்ணவால்னா விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை அனுசரணை பண்ணிட்டு இருக்கிறவன். ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணிருக்கா பெரியவாள். ராமாயணத்துல யார் பாபமே இல்லாதவன்னா அது சத்ருக்னன் தான் அப்படின்னு சொல்லிட்டான். ராம தரிசன மாத்திர பாபம் இல்லாதவன் சத்ருக்னன். அப்ப ராம தரிசனம்ன்றது பாபம்னா இது எப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் சொன்னா கல்லெடுத்து அடிப்பா இல்லையா. ஆனா அவர் பெருமாள் அப்படி சாதி ராமாயணத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கு, சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீத பிரீத்தி புரஸ்கிருதான். ராமனை சேவித்தால் ராமன் தன் பக்கலிலே இழுத்துருவார் சத்ருக்னன. பகவத் கைங்கரியம் முக்கியமா பாகவத கைங்கரியம் முக்கியமா அப்படின்னு பார்த்தால், பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் சிரேஷ்டம் எதுக்கு இருக்கு அப்படின்னா பாகவதனுடைய கைங்கரியத்துக்கு தான் இருக்கு. அதுதான் பரமபுருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. பரதன் பரம பாகவதன், அவனுக்கு கைங்கரியம் பண்றதே உச்சிதம். ராமனை சேவித்தால் பரதனை கைங்கரியம் பண்ண முடியாதபடி இழுத்துருவான். அதுதான் இங்க சொல்ற ஆழ்வாரே சொல்லும்போது கணினு சிறுத்தாம்ல, திருதந்தாகிலும் தேவ பிரானுடை கரிய கோல திரு உருக்கன் காண்பன் நான் பெரியவன் குறுகோர் நகர் நம்பிக்கால் உரியனாய் அடியேன் பெத்த நன்மையே. வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் சொல்றார் இல்லையா. இது மாதிரியான பாசுரங்கள்லாம் வச்சு பார்க்கிறப்போ பெருமாள் காட்டிலும் பரம பாகவதன் பாகவதாளுடைய ஒரு சிரேஷ்டம் இதுல நமக்கு புரியுது. ஆச்சாரியர் கைங்கரியமே ஒசத்தி அப்படின்னு இருந்தான் பரதன்ற தெரியுது, அப்படின்னு இருந்தா சத்ருக்னன்ற தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கு கதை, இது மாதிரிலாம் போயின்னு இருக்கு. இது கச்சத்தா மாத்துல குளம்னு பரதன் அங்க இருக்கான். அங்கிருந்து வந்தால் இங்க அயோத்தியில இவாள் சௌக்கியமா இருக்கா, எந்த விதமான கட்டமும் இல்லாமல் இவா இருக்கா. சரி, இவா முடிவு பண்ணா இங்க இவனும் ரொம்ப நாள் 60,000 வருஷமாக இவனும் வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ராஜ்யம் போர் அடிச்சு போயிடல, ராஜ்யம்ன்றதுதான் இவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ராமனுக்கும் வயசாயிடுச்சு, ஜனங்கள் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஜனங்கள் ராமனை யுவராஜாவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான்ற விஷயமும் தெரிஞ்சது. ராமனுக்கு இவனுக்கே சுயம் ராமனுக்கு முடிசூட்டி பார்க்கணும்ன்றதும் தெரியறது. அதனால இவன் என்ன பண்றான், இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டரஸ்யாதபஸ்திரஸ்ய சாயாஜாம் ஜரிதம் மயா. மகாஜனங்களே, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், இந்த ராஜ்யத்தை நான் எப்படி ஆண்டன் தெரியுமா, நம்முடைய பூர்வாச்சாரியால் எல்லாருமே அவ ஆத்து குழந்தைகளை போல வச்சுப்பா, இந்த ராஜ்ய பிரஜைகளை அவ சொல்லி கொடுத்தபடிதான் நானும் என்னுடைய குழந்தைகளை ரட்சிச்சா போலதான் இந்த ராஜ்யத்தை இத்தனை நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வெண் கொடை கீழே 60,000 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆகையினால ஓரமா காது ஓரமா ஏதோ நரைச்சா போல தெரியுது. ஆகையினால நான் ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பாண்டரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம்மயாம். என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து விஜயதசமி அந்த நாட்கள்லாம் நான் வந்துட்டு தான் இருப்பேன், வராம இருக்க மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு இந்த அரசவையிலிருந்து விலகி இருந்துட்டு ராமனிடத்திலே இத கொடுக்கலாமா, பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாமான்னு பார்க்கிறேன். அனுரூப சவை நாதா லக்ஷ்மிவான் லக்ஷ்மணாகிரஜா த்ரைலோக்கியம் அபிநாதேன ஏனஸ்யாத் நாதவாதரம். அமர்ந்த நாதனை அவரவராகி அவர்களுள் அருளும் அம்மானை அப்படின்னு திருவாய்மொழியில சாதிக்கிறார். இத கேட்ட உடனே ராமனுக்கு முடிசூட்டலாம் அப்படின்னு பார்க்கிறேன் அப்படின்ற விஷயத்த கேட்ட உடனேவே ஜனங்கள்லாம் சொல்றாளா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், பிரஜைகளுக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சந்தோஷம். விருட்டி மந்தம் மகாமேகம் நர்த்தந்த இவ பருகினா ஜனௌ கோத்ருஷ்டே ஸ்நாதோ விமானம் கம்பயன்னிவ அநேக வருஷ சாகசிரா விருத்தஸ்துவமசி பார்த்திவ சராமம் யுவராஜானம் அபிஷின்ஸ்வ பார்த்திவம். பிரஜைகள்லாம் சொல்றா, மழை பெய்யற மேகத்தை பார்த்து மயில்கள் சப்திக்கிறா போல நாங்கள்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு சொல்றோம். என்ன சொல்றோம்னா, விமானம் கம்பயன்னிவ, அந்த மகாசபையினுடைய மண்டபத்தில் இருக்கக்கூடிய விமானமே நடுங்கிறபடியாக உரத்த கொல்ற குரல்ல சொல்றாளா, எத்தனாயிரம் வருஷம் ஆச்சு, அநேக ஆயிரம் வருஷம் ஆச்சே, ராமனுக்கு ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ண நீ கிளம்பே அப்படின்னா. பார்த்த உடனே அண்ணன் எப்ப போவான், சின்ன எப்ப காலி ஆகும்னா பாத்தீங்கோ, அவ்வளவு இதுவா, நான் ஒன்னும் தப்பு பண்ண மாதிரி தெரியலையே. ராமன் மேல நீங்க இவ்வளவு பிரீத்தியோட இருக்கிறது சந்தோஷமா இருந்தாலும் கூட என்ன கிளம்புன்னு சொல்ற மாதிரி இருக்கேன். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம் கதன்னுமை தர்மேன பிருத்வீம் அனுசாசதி பவந்தோ திரட்டுமிச்சந்தி யுவராஜம் மமாத்மஜம். நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கட்டமான்னு கேட்டேன், நீங்க என்ன பதில் சொல்றது, திருவுள்ள பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே, இல்ல இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கலாமே, இப்பவே என்ன அவசரம்னு சொல்லிருக்கலாமே, இப்படி சொல்றது தானே நியாயம். ஆனா இதை விட்டுட்டீங்களே, எல்லாரும் ஒரே மாதிரி சேர்ந்துட்டு எல்லாரும் இச்சா மோகி மகாபாகும்னு சொல்றீங்களே, இது நியாயமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னிடத்துல குற்றம் உண்டு தசரதா, குற்றம் இல்லன்னு இல்ல. என்ன குற்றம் இருக்கு தெரியுமா? உன்னை காட்டிலும் பல மடங்கு குணவானா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய நீ பெத்தையே, அதுதானே குற்றம். பகவோன்ற ப கல்யாண குணா புத்திரஸ்ய சந்தித்தே. அப்போ ராமனை பத்தி சொல்றோம், இக்ஷ்வாகு வம்சத்துல எத்தனை ராஜாக்கள் இருந்தாலோ அத்தனை ராஜாக்களை காட்டிலும் வசந்தவன் உன் பிள்ளை. பிரஜைகளுக்கு கண்ணில் படைச்சே சந்திரன் மாதிரின்னா கண்ணில் படுறான். சந்திரனை பார்த்து முழு நீல பௌர்ணமி சந்திரனை பார்த்து யாராவது வேண்டாம்னு சொல்லுவாளா? சொல்றவா யாராவது உண்டோ? பூர்ண சந்திரனை தூஷிக்கிறவா இந்த லோகத்துல இருப்பாளா? பாருகாசகாசரத்துல தேசிகன் சாதிக்கிறார் இந்த விஷயத்த. கோமாயூனம் மலைய பவனே தஸ்கராணாம் ஹிமாம்சௌ துர்வத்தானாம் சுச்சரிதமயே சத்பதே த்வத்சநாதே த்வஜ்ஞானே தரள மனசாம் சார்ங்கின பாதரக்ஷே நித்யோத்வேகோ பவதி நியதே ஈதிருஷி துர்விநீதி. பெருமாள் சேவை சாதிக்கிறார். எப்படி சேவை சாதிக்கிறார்? சார்ங்கபாணியனுடைய பாதுகையே பாதுகேன்றார். ஜனங்களுக்கு பாதுகைய சில பேருக்கு பிடிக்கிறது. ஏன் பிடிக்கிறது? அவளுக்கு அந்தந்த மாதிரியான சுபாவம் இருக்குன்னா. சில பேருக்கு பிடிக்கலன்னாரு, அதுவும் அந்தந்த மாதிரியான சுவாவத்தினால ஏற்படுறதுன்னு கேட்டார். சொல்றாரு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன். அப்படி ராமனுக்கு, ராமனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏன் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? அவனுடைய குணங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆழ்வார் சாதித்தார் இல்லையா, கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றின்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே. வால்மீகியே சொல்றாரு, வியசனேஷு மனுஷ்யானாம் புருஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. இதெல்லாம் ராமனுடைய குணங்களாக வர்ணிச்சிருக்கு. எப்பேற்பட்ட நடையழக ரசிக்கிற அவன் வந்து இருக்கான்னா, அப்பேற்பட்ட விஸ்வாமித்திர சொல்லிட்டு போனார் இல்லையா, ஏதேமே தபசி ஸ்திதாகனு. ராமன் யாருன்னு நினைச்சேன், அங்க இருக்காள் இத்தனை பேர் ஜாபாலி முதலான ரிஷிகள்லாம் இங்க இருக்காள், இவாள்லாம் நீ நித்தியம் போடுற ததியாராதனையை சாட்டு இருக்கிறதுக்கா இங்க இருக்கா? இல்லையே, ஏதோ அவள் கீழே விழுந்த அந்த சரகை எடுத்து மடிசெஞ்சில வச்சுண்டு அதை சாப்பிட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கா. நீ டே பயலே ராம, அவ பல ஜென்மாக்களா தபஸ் பண்றான், அவன் வரல, ஆனால் நீ டே பயலே ராமான்னு கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுறான் வந்து அப்பா அப்படின்றான். அந்த நீயும் டே பயலேன்னு கூப்பிடறதுக்காகவும் அவன் அப்பான்னு வந்து நிக்கிறதையும் சேவிக்கணும்ன்றதுக்காக அவள் பல நாட்களா தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, மறுபடியும் சும்மாவா இருக்கா, மறுபடியும் உடனே தபஸ் பண்ண ஆரம்பிச்சாளே, இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கேன்னாலே அதுதான் பகவான் இருப்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தேன்னு சொன்ன. இந்த மாதிரி ராமனுக்கு முடிசூட்டணும், சரி ராமனுக்கு முடிசூட்டணும் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் சரி ஓகே அப்படியே ஆகிட்டோம்னா அதுக்கு வேண்டிய காரியம் எல்லாத்தையும் பண்றா. கதே புரோஹிதே ராம ஸ்நாதோ நியதமானசா சகபத்னியா விசாலாக்ஷியா நாராயணம் உபாகமத்து. வசிட்டர் விரதத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறார். நாராயண சகபத்னியா விசாலாக்ஷியா நாராயணம் உபாகமத்தன் ராத்திரி தீட்சை எல்லாம் பண்ணிட்டு ரங்கேச மாம்பாகி ரங்கேச மாம்பாகின்னு ரங்கநாதன் சன்னதியில போய் சீதா பிராட்டியோட ராமன் எழுந்தொள்ளி இருக்கார். ஊரே ஒரே கொண்டாட்டமா இருக்கு, ஊருக்கெல்லாம் அயோத்தியில இருக்க மொத்த ஜனங்களுக்கும் கொண்டாட்டம் இருக்குன்னா ஒருத்திக்கு மாத்திரம் கொண்டாட்டம் இல்லைன்னு இதுல இருந்தே தெரியறது இல்லையா. அயோத்தியில இருக்கக்கூடிய மொத்த ஜனங்களுக்கும் கொண்டாட்டம், அவளுக்கு மட்டும் கொண்டாட்டம் இல்லைன்னா அதுல இருந்தே தெரியுது அவ அயோத்தியில இல்ல அப்படின்னு தெரியறது ஸ்பட்டமாவே நமக்கு. யார் ராவனா வால்மீகி சொல்ற, ஞாதி தாசி யதோ ஜாதா கைகேய்யாஸ்து சகோதரி சகோஷிதாம் பிரசாதம் சந்திர சங்காசம் ஆறு ரோக எதிர்ச்சயாம். ஞாதி தாசி பிறந்ததிலிருந்து அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு வேலைக்காரியோ, புக்காத்துல இருக்கக்கூடிய வேலைக்காரி இல்ல, கைகேயோட வந்து சேர்ந்த வேலைக்காரி. நான் வளர்த்த பொண்ணு, அதனால நான் வரேன்னு சொல்லிட்டே வந்துடுறான். சரி இங்கே வந்தாலே என்ன ஆச்சுன்னு, எல்லாம் சந்தோஷமா இருந்தா கூட அவளால பொறுத்துக்க முடியும், கௌசல்ய சௌக்கிய சந்தோஷமா இருக்காள என்னன்னு பார்க்கிறார். வால்மீகி சொல்றார், உத்தமே நாபி சயுக்தா ஹர்ஷனோர் தபராசதி ராம மாதா தனம் கிந்து கிண்ணு ஜனேபிய சம்பிரயச்சதி. அள்ளி அள்ளி கொடுக்கிறா தம் பிள்ளையுடைய பட்டாபிஷேகத்துக்காக. இத பார்த்தா மாடி படிக்கட்டுல இருந்து ஓடி வராளாம், பிரசாதத்துல இறங்கி நாலஞ்சு படிக்கட்டா தாவி தாவி வராளாம் ஓடிவன். கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்லும்போது சொல்லுவார், அப்படியே கீழே உழுந்து போயிருக்க கூடாதா, நல்லபடியா முடிஞ்சிருக்குமே அப்படின்வார். அந்த மாதிரி அவளை பார்த்தால் எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு உண்டாருதுன்னு. நேர ஓடி வந்தா கைகேய பார்த்தா உத்திஷ்ட மூடே கிம் சேஷே பயம் துவாம் அபிவர்தே உபப்ளுதம் அகௌகேன கிமாத்மானம் ந புத்தியசே. எப்பவுமே சதா அவள் அப்படிதான் எழுப்பு போல் இருக்கு. அதனாலதான் மூடே ஏ முட்டாளேன்னு எழுப்புறா, எழுந்துரிய முட்டாளேன். ஒருவேளை சின்ன வயசுல இருந்து வளர்த்தபடியினால அப்படி ஒரு சுவாதந்திரம் இருக்கு போல் இருக்கணும். அவளும் ஒண்ணுமே சொல்லாமல், ஒவ்வொரு ராணி ஒவ்வொரு வேலைக்காரி, ஆனால் அப்படி இல்லையே, சொன்ன உடனே எழுந்து என்ன ஓணும்னு கேக்குறாரு. ராமம் தசரதோ ராஜா யவராஜ்யே அபிஷேக்ஷே அபிஷேக்ஷதி யவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்றான். உடனே கைகேயிக்கு ஆனந்த சந்தோஷம், எப்பேற்பட்ட சந்தோஷம், பாரிதோஷிகமா ஒரு முத்து ஹாரத்தை எடுத்து கொடுக்கிறாளாம் குணியின் இடத்துல. ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷே. நான் ராமனா பரதனா எதுவும் எனக்கு தெரியாது, எல்லாம் ஒண்ணுதான், அவனும் என் பையன்தான் இவனும் என் பையன்தான், எப்பேற்பட்ட ஒரு விஷயம். உனக்கு சந்தோஷமா இருக்கலாமா, நீ வேலைக்காரியா போயிடுவ, வரிசையா பல விஷயங்கள் சொல்லிண்டே வர, இதுல மதபேதங்கள்லாம் கூட இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல ஒரு மாதிரி சொல்லி இருக்கு, பௌபூதி ஒரு மாதிரி சொல்றான், வித்தியாசங்கள்லாம் ரொம்ப நல்லா காட்டுறாது. ராமன் காட்டுக்கு போறதுக்காக கைகேயி சொன்ன மந்திரை கைகேயினுடைய மனசை மாத்தின விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. உன் ஆத்துக்காரர் இருக்காரு அன்னியிலிருந்து கள்ளன், உன் கல்யாணத்திலிருந்து நான் இங்க இருக்கேன், தர்மவாதின்னு நீ சொல்ற, தர்மம் பேசுவார், எல்லாருக்கும் சம்பந்தம், எல்லாரும் ஒண்ணுதான், வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்லுவார். ஆனால் ஷடஹா ஷடஹானா தெரியாம கெடுதல் பண்றவனுக்கு பேரு சட்டஹான்னு பேரு. அதாவது பழகியே கெடுக்கிறவனுக்கு பேரு. அதுல உன் ஆத்துக்காரர் தான் நம்பர் ஒன் அப்படின்ற. இனிமையா பேசுவார், தேன் ஒழுகிறா போல பேசுவார் நினைச்சிட்டு இருக்க. ஆனா பாவம் என் வெளுத்தவெல்லாம் பாலு நீ நினைக்கிற, ஆனா உன்னை ஏமாத்தின்றே இருக்கார். இப்படியெல்லாம் பண்ணா இல்ல, உன்னே ஒன்னு பண்ணா மட்டும்தான் நீ வந்து இத தடு. இந்த ராமன் பட்டாபிஷேகத்துக்கு ராமனுக்காக பட்டாபிஷேக ஏற்பாடுகள் இருக்கு, இத தடுக்கணும். இத தடுத்தா மட்டும்தான் உன்னுடைய ஜீவனமானது சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு கூனி கைகையின் இடத்துல சொல்றா. என்ன சொன்னாலும் அவ கேட்கல, அவள் மனச மாத்திரா. அவள் மனசை எப்படி மாத்திரா அப்படின்ற இந்த விஷயத்த நாளைக்கு நாம ரகுவீர கத்தியத்தினுடைய அடுத்த சூர்ணிக உபன்யாசத்தோட சேர்த்து இந்த ராமாயண கதையும் பார்ப்போம். தாசன் நாளைக்கு பார்க்கலாம்.